श्रीमान वेंकटनाथार्य कविताकृतिकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे सामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्भुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि प्रणाय मे मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः सामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविद्भस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् 31 சாண்ட் பண்ணோம் இல்லையா. ஆனால் அந்த அர்த்தத்தை முடிச்சோம். அப்போ 42 ஸ்லோகம் பண்ணிடலாம். பவன பவதாம் அஸ்மி பவன அஸ்மி பவன ராமஷஸ்திரமஹம் ஜஷாணாம் மகரச்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவீ. சர்காணாம் மாதிரந்தஸ்ச மத்யம் சைவாஹம் அர்ஜுன. அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாத ப்ரவததாமஹம் அக்ஷராணாம் மகாரோஸ்மி द्वन्द्वः सामासिकस्य च अहमेवाक्षयः कालो धाताहं विश्वतो मुखः மிருத்யுஸ் சர்வஹரஸ்சாஹம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம் கீர்த்திஸ்ரீர் வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிர்மேதாதிதி க்ஷமா. ப்ரஹத்சாம ததா சாம்நாம் காயத்ரீ சந்தசாமகம் மாசானாம் மார்கஷீர்ஷோஹம் ரிதூனாம் குசுமாகரஹ யூதம் சலயதாம் அஸ்மி தேஜஸ் தேஜஸ்வி நாமஹம் ஜயோஸ்மி வ்யவசாயோஸ்மி சத்வம் சத்வவதாமஹம் வ்ருஷ்ண பிரஸ்மீனாம் வாசுதேவோஸ்மி. பாண்டவானாம் தனஞ்சயஹ. முனீனாமப்யஹம் வ்யாஸஹ. கவீனாமுஷணா கவிஹ. தண்டோ தமயதாம் அஸ்மி. நீதிரஸ்மி ஜிகீஷதாம். மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம். ஞானம் ஞானவதாமஹம். யச்சாப்பி சர்வபூதானாம். பீஜம் ததஹம் அர்ஜுன. நததஸ்தி விநாயத் ஸ்யாத். நததஸ்தி விநாயத் ஸ்யாத். மயா பூதம் சராசரம். நாந்தோஸ்தி மம திவ்யானாம். விபூதீனாம் பரந்தப. ஏஷ தூ தேசதஃ ப்ரோக்தஃ. ஸ்ரீமதூர்ஜிதமேவ வா. தத்ததேவாவகச்சத்வம். மமதேஜோம்க்ஷசம்பவம். அதவா பஹுநைதேன. கிம் ஞானேன தவார்ஜுனா. விஷ்டவ்யாமஹம் இதம் கிருத்ஸ்னம். விஷ்டவ்யாமஹம் இதம் கிருத்ஸ்னம். ஏகாம்ஷேன ஸ்திதோ ஜகத். பத்தாவது முடிச்சோம், பதினொன்று ஆரம்பிக்கணும். இந்த கடைசி பத்தியத்தில் இருக்கீங்க அதவா கிம் பகுணா, அதாவது பிரிச்சோம்னா அதவா கிம் பகுணா ஏதேன. கிம் பகுணான்னு சொன்னால் இவ்வளவையே தமிழில் சொல்லுவோம். இவ்வளோ எதுக்கு அப்படின்னு நீட்டி முயக்கிட்டு இவ்வளவையே எல்லாம் அவன்தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அது மாதிரி கிம் பகுணா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்டபியாமகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சின ஸ்திதோ ஜகத்து. இந்த ஜகத்து இருக்கே என்னோட ஏக தேசத்துல அம்சத்தினால அந்த ஜகத்து முழுக்க இருந்துட்டு இருக்குது. அப்படின்னா ஏன்னா ஜெகத்தை பார்த்துட்டு இந்த ஜெகத் அளவு தான் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம்னு அர்த்தம் இல்லை. இல்லை அவன் சக்தி வந்து இவ்வளோதான் பிள்ளைக்குன்னு இல்லை. அவனுடைய எவ்வளவோ அவனுக்கு மேன்மைகள் சிரேஷ்டம் இருக்கோ அதில் ஒரு ஏக தேசத்துல அம்சத்தில் ஜெகத்தானது வச்சுட்டு இருக்கான்னு தாத்பரியம். அப்படின்னா எண்ணில் அடங்காதது வாக்கில் அடங்காதது அவனுடைய மகிமைன்னு தாத்பரியம். இப்போ ஏகாதசோத்தியாயா இதில் இப்போ சொல்லப்படாது. இப்போ பிக்சர் ஸ்பீக்ஸ் மோர் தன் தௌசண்ட் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது மாதிரி இப்போ இது வரைக்கும் எல்லாம் தீரியாக கேட்டுட்டு இருந்தான். இப்போ எல்லாத்தையும் காட்டப்படுற, எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு அவனே கேட்குற ஆசைப்பட்டு நான் பார்க்கணும்னு சொல்கிறான். அதுக்கு வரே காட்டப்படுற இதெல்லாம் எதுக்குன்னா அந்த பக்தி யோகமானது நல்லா நினைச்சி இருக்கிறதுக்காக. இதில் என்னன்னு கேட்டேன்னா நம்ம ஃபேக்டை ஃபேக்டாக சொல்லுவோம், அது நமக்கு ஒன்றும் இது இல்லை. துவேஷத்துக்காக ஃபேக்டை ஃபேக்டாக சொல்கிறோம். பக்தி யோகம்ன்றதை வந்து இந்த சம்பிரதாயத்தில் வந்து சொரூபத்துக்கு விருத்தமா பார்க்கல. பக்தி யோகம்ன்றது உபாயம். இப்ப நம்ம தேவநாக பஞ்சாசத்துல கூட பக்தி யோகத்தை பக்தி யோகிகளை ஸ்லாகிச்சுதான் பேசுறாரு. ஏன்னா யார் பெருமாள் சொல்றாரு, கிருஷ்ணனே என்ன பண்றாருன்னா, நமே பக்த புனஷதி, அவன் வந்து என்னுடைய ஆத்மா, சச்சமே ஆத்மான்லாம் அந்த பக்தி யோகியை கொண்டாடுறதுனால இப்ப தேசிகனுடைய இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்பிரதாயத்துல பக்தி யோகத்தை நிந்திக்கல, பக்தி யோகமானது சொரூபத்துக்கு விருத்தம்னு சொல்லல. ஏன் அப்படி சொல்ல வேண்டியதுன்னா, அப்ப அதனுடைய மாற்று கருத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு சம்பிரதாயத்துல வந்து பாக்கச்சே பக்தி யோகமானது சொரூபத்துக்கு விருத்தம், பக்தி யோகத்தை வந்து ஒரு ஜீவாத்மா எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு இது இருக்கு, ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. அதாவது எல்லாம் வேற வேற லெவல்ல இருந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம இருக்கிற லெவல்ல இருந்து பார்த்துட்டு நம்ம எதுவும் தப்பு ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஒரு ஸ்டேட், ஐயோ என்னால எதுவுமே முடியலையே அப்படின்ற ஒரு பாவம் வந்துட்டு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு. அப்ப போய் அதை பார்த்து நீ பக்தி யோகம் பண்ணு இதை பண்ணுன்னா அவரால் பண்ண முடியாது, அது ஒரு நிலை. பட் அந்த நிலையிலே நினைச்சு இருக்க முடியுமான்றது அடுத்த கேள்வி, அது வேற. ஏன்னா கண்ணனைய சொல்லச்சு ஞான யோகமா கர்மயோகம்னு சொல்லச்சு, ஞான யோகம் வசதி இல்லைன்னு சொல்லல அவர், ஆனாலும் கர்மயோகமே பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஞான யோகத்துல அவர் இருக்க முடியாது, அது ஐடியல் ஸ்டேட். அப்ப அந்த ஐடியல் ஸ்டேட் இருக்க முடியாததுனால இன்னொன்னு ஐடியல் ஸ்டேட் உபதேசம் பண்ண முடியாது. உபதேசம் பண்ணச்சு எல்லாராலையும் எது பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். எனக்கு வந்துடுது அப்படின்னு எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலையும் பார்க்கச்சே பகவானே அப்படி இருந்தா கர்மயோகி பவன் சொல்றதுனாலையும், அதனால பக்தி யோகமும் ஒரு உபாயம், பிரபத்தியும் ஒரு உபாயம், அந்த பிரபத்தியை வந்து ஒருத்தருக்கு அனுசந்தானம் பண்ணணும்னு இந்த சம்பிரதாயத்தை வச்சிருக்கேன். அந்த சம்பிரதாயத்தை எப்படி பார்க்கணும்னு சொன்னா, அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அது ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ். அந்த லெவல்ல இருந்து பார்க்கச்சே அப்ப எதுவுமே என்னதில்லை, எதுவுமே நான் இல்லைன்றப்போ என்னால எதை எடுத்து பண்ண முடியும், என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அப்பதான் அந்த பூனைக்குட்டி மாதிரி இருக்கிற ஒரு பாவமானது வருது. பட் சில விஷயங்களை உபதேசம் பண்ண முடியாது அந்த மாதிரி விஷயங்களை, அதனால அந்த மாதிரி ரீதியில் தான் இவைகளை நம்ம பார்க்கணும். எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இப்போ அப்படிப்பட்ட பக்தி யோகமானது ஸ்திரமா இருக்கணும்ன்றதுக்காக, அது விருத்தி ஒரு ஒரு மேன்மை இன்னும் மேல மேல வளரணுன்றதுக்காக, இப்போ இந்த அதிகாரத்தில் பகவான் என்ன பண்ண போறான்னா, தன்னுடைய விபூதியெல்லாம் அவனுக்கு அர்ஜுனனுக்கு காட்டுறான். அர்ஜுனன் வந்து கேட்கறான், பார்க்க போறோம். அர்ஜுன் வந்து பார்க்க முடியல, பெருமாள் நடக்க காட்ட ஆரம்பிச்சுட்டார். இவன் வந்து ஆள் மூழ்கிட்டு இருக்கான், என்ன கமெண்ட்ரி ஆரம்பிச்சுட்டு, ஆனா வீடியோ வரல, மேட்ச் எல்லாம் போட வச்சுக்கலாம் டிடியில கமெண்ட்ரி ஆரம்பிச்சிடும், போலிங் போடுறான் அடிக்கிறான்னு, ஆனா வீடியோ ஒன்றும் வராது, என்ன நடக்கிறது ஒண்ணு தெரியலன்னா அப்ப திடீர்னு வீடியோ வரும். அது மாதிரி திவ்யம் தேதாமி சக்கரன்னு பகவான் சரி உனக்கு கண்ணை கொடுக்குறேன், இந்த கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஒரு ஞான கண்ணை கொடுக்குறார். அதை கொண்டு அவன் மிச்சத்தில் மேலே பார்க்க ஆரம்பிக்க போகிறான். அது மாதிரி ஏவம் பக்தி யோக நிஷ்பத்தையே தத் விவருத்தையேச்ச சகல இதர விலக்ஷணேன சுவாபாவிகேன பகவத் அசாதாரணேன கல்யாண குணகணேன சக பகவத சர்வாத்மத்வம். இப்போ பக்தி யோகமானது நிஷ்பத்தினா அது உண்டாடுறதுக்கு அல்லது ஸ்திரமாறதுக்கு, தத் விவருத்தின்னு சொன்னால் மேலும் மேலும் அது செழிக்கிறதுக்கு, சகல இதர விலக்ஷணேன சுவாபாவிகேன பகவான் கூட இருக்கக்கூடிய அந்த இது இருக்கே யோகம் என்ன ஐஸ்வர்யம் என்ன, அது எல்லாத்தையும் காட்டிலும் வேறுபட்டது, சகல இதர விலக்ஷணமாக இருக்கக்கூடியது. இன்னொன்று சுவாபாவிகமாக இருக்குது. ஏன் சுவாபாவிகமாக இருக்குன்னு அப்பப்போ சொல்கிறாருன்னா, அத்வைதத்துலேயும் ஒத்துக்கிறா பகவானுடைய ஐஸ்வர்யம் யோகம்லாம் ஒத்துக்கிறா. ஏன்னா அவளும் பகவத்கீதை கமெண்ட்ரி எழுதியிருக்காளே. ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸ்வரன்றதே ஒருத்தன் உண்டாக்கப்பட்டவன் தான். ஏன்னா எப்போ பிரம்மத்தோட மாயையானது சம்பந்தப்படுறதோ அப்போ ஈஸ்வரனானது தோன்றுகிறான், தோற்றம் தான். அப்போ எப்போ மொத்த ஜகத்துக்கும் போயிட்டுனா ஈஸ்வரன் இருக்க மாட்டான். சரி அத்வைத்தத்துலேயும் மாயின்னு சொல்கிறல ஒழிய என்னவோ நம்ம அப்படியே மாயன்னா அப்படின்னு வச்ச முடியாது. அவளுக்கும் ஒரு கிளாஸ் வச்சுருக்கா, அந்த மாயை அவளை விதத்தில் போகாது. எப்போ கடைசி ஜீவாத்மாவோட தோற்றம் இருக்கோ அது வரைக்கும் உலகம் இருந்து தான் இருக்கும். அவளுக்கும் நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவளுக்கும் நம்மளுக்கும் கேட்கலாம். லீலா விபூத்தின்னு சொன்னால் அப்போ கடைசி ஜீவாத்மா மோட்சத்துக்கு போகிறான், அவன் போயிட்டான், அவன் கிராஸ் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சம் இருக்குமா இருக்காதான்னு கேட்டா, இந்த கொஸ்டின் அவளுக்கும் இருக்கும் நமக்கும் இருக்கும் இல்லையா. எதுக்கு பிரபஞ்சம் இருக்கு? இப்போ ஜீவாத்மாக்களுடைய கர்மாவெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக. எல்லாரும் போயாச்சு, ரோடு இருக்குமா இருக்காதான்னு கேட்டா, தேவையில்லையே படகு தேவையில்லையன்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு கேள்வி. ஏன்னா எப்படி எல்லாரும் அவ்வளவு ஈஸியான காரியமான எல்லாரும் மோட்சத்துக்கு போறதுன்றது, எவ்வளவு ஜீவராசிகள் வந்து தன்னை தெரிஞ்சுக்காமே, எவ்வளவு மனுஷனா பிறந்தே தன்னை தெரியாம தெரிஞ்சுக்க அவ்வளவு பேர் இருந்துட்டு இருக்கும். அப்படி பக்கத்து எண்ணிக்கை இல்லாம ஜீவராசிகள் இருக்கு. அதனால அவளும் ஜெகன் மித்தியான்னு சொன்னா கூட அந்த ஸ்டேட்டுக்கு யாரும் போக போறதே இல்லை. அது வரைக்கும் அவளை சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். என்ன விவகாரம் கேட்டா, அந்த எண்ணமானது அவளுக்கு இருந்துட்டே இருக்கும் தவிர, அதுவும் யாரோ அந்த சன்னியாசமா போறவாளுக்கு தான் ஆனா அவ சன்னியாசிகளை பார்த்துதான் இருக்கும், எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண சொல்லியிருந்தா இருக்கா. எதுக்கு எதிராக சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்குள்ள வேதத்தை வளர்த்துக்காம இருக்கிறது, ஜஸ்ட் வி ஹவ் டு ரிகன்சைல் அவர்செல்ஸ் டு வாட் இஸ் தேர். அவ்வளவுதான், என்னமோ நம்ம பரமைக்காந்தியான மாதிரி அவெல்லாம் பார்த்து இது பண்ணி இதெல்லாம் வச்சுக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒரே லெவலில் தான் இருந்துட்டு இருக்கோம். ஆக மொத்தம் ஒழுங்கா புரிஞ்சுக்கணும், அதனால அதுக்கு தான் சொல்ல வேண்டியது. அப்படி சுவாபாவிகேன பகவத் அசாதாரணேன, பகவானுக்கே அசாதாரணமா இருக்கக்கூடிய கல்யாண குணகணேன சக, அந்த கல்யாண குணகணங்களோட கூட பகவத சர்வாத்மத்வம் தத் வெத்திரிக்தஸ்ய கிருஷ்ணஸ்ய சிதிஜித் ஆத்மகஸ்ய வஸ்துஜாதஸ்ய தத் சரீரத்தையா கதாயத்த ஸ்வரூப ஸ்திதி பிரமிதித்வம் ச உக்தம். அதனால பகவான் என்ன பண்ணானா, அவனை காட்டிலும் வேறாகக்கூடிய வேறுதான் சம்பிரதாயம், வேதமா அபேதமா கேட்டு அது வேதம் தான் சம்பிரதாயம், சம்பிரதாயம் வேதமே. ஏன்னா பெருமாளுடைய வாக்கு திருக்கச்சேமி போய் கேட்கிறார். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் எப்படி விவகாரம் இருந்ததுன்னா, வேதமா அபேதமா தான் விவகாரம், அத்வைதமா துவைதமானதை விட வேதமா அபேதமா தான் விவகாரம். அப்போ அபேதம்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருந்தது, பேதாபேதம்னு ஸ்கூல் ஆஃப் தாட் இருந்தது, பேதமும் உண்டு அபேதமும் உண்டுன்னு சொல்லவால இருந்துருந்தது. அப்போ யாதவ பிரகாச வித்யாதிகள்லாம் அப்போ அந்த குழப்பத்தை நீக்கிறதுக்காக போய் பெருமாள்கிட்ட கேட்டவொடனே, பேதமே சம்பிரதாயம், பேதமே சம்பிரதாயம். என்ன பேதம்னா, கண்டிப்பா பெருமாள் வேறதான், ஜீவாத்மா வேறதான், ஜெகத்து வேறதான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் அவைகளுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கு, அது அந்த யூனிட்டி தான் நம்ம அத்வைதம் சொல்றோம். இப்படி விசிஷ்டமா இருக்கக்கூடிய பிரம்மம் ஒண்ணு, அப்ப அந்த விசிஷ்டமா இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய அத்வைதத்தை சொல்றதுனால விசிஷ்ட அத்வைதம் அல்லது விசிஷ்டாத்வைதம், இதுதான் சம்பிரதாயம். அதனால போட்டுட்டார், பிரம்மத்தை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய மொத்த சித்து அச்சித்து இருக்கணும், அவைகளுடைய தச்சரீரத்தையா எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமா இருந்துருக்கு. ததாயத்த ஸ்வரூபஸ்துதி பிரவர்த்தம் சூட்டம், அவைகளுடைய ஸ்வரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவிற்த்தி என்ன, எல்லாம் பிரம்மத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதனால என்னத்தை சொன்னார், தம் ஏதம் பகவத் அசாதாரண ஸ்வபாவம் கிருஷ்ணஸ்ய ததாயத்த ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்திதாம் ச பகவத் சகாஷாத்து உபஸ்ருத்திய. எல்லாத்தையும் எங்கேருந்து கேட்கறான், நேராக கேட்கறான், ஃப்ரம் த ஹார்ஸ் ஆஃப் மவுத்னு சொல்லணும். அதனால நேரம் எல்லாத்தையும் பெருமாள்டே கேட்டுருக்கான், எல்லாத்தையும் அந்த அந்த விஷயங்கள்லாம் மொத்தத்தையும் சொல்றார். கேட்டு ஏவம் ஏவம் இது நிச்சித்திய ததாபூதம் பகவந்தம் சாட்சாத் கர்த்துகாமக அர்ஜுன உவாச்ச. அப்படி ஆமா ஆமாம் ஆமோதிச்சுட்டு அப்படிப்பட்ட பிரம்மத்தை நான் பார்க்கணுமே, அப்படிப்பட்ட பகவான அனைத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்க பகவானை பார்க்கணுமேனு திரஷ்டுகாமக சாட்சாத் கர்த்துகாமகன, அதை சாட்சாத்கரிக்க விருப்பத்தை உடையவனான அர்ஜுனன் இப்ப சொல்லப்படான் உவாச்ச. ததா ஏவ பகவத் பிரசாதாத்து அனந்தரம் தக்ஷதி அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு இருக்கு. அனந்தரம்னா பின்னாடி பாருங்க, பகவான பிரசாதத்தினால இவன் கேட்ட உடனே அவர் காண்பிச்சா கூட இந்த மாம்ச சக்ஷுன்னு சொன்னா இந்த இந்த ஃபிளஷி ஐஸ் வச்சுன்னு பார்க்க முடியாது, அதனால அவனுக்கு திவ்யமா ஒரு சக்ஷத்தை கொடுத்து பார்க்க வைக்கிறார். சர்வாச்சரியம் அயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம் தத்ரேகஸ்தம் ஜெகத்கஸ்தம் பிரதிபத்தம் அநேகதான்னு சொல்ல போறார். அதான் இந்த தத்ர ஏகஸ்தம் ஜெகத்கஸ்தம்னு முன்னாடி பார்த்தோமோ நான் ஏகாம்சின்னு ஸ்திதோ ஜெகத்துன்னு 42வது பத்தியத்தில் லிங்க், அதுதான் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ஏக தேசத்துல உட்காந்துருக்கான் ஜெகத்துன்றது, பகவானுடைய திருவயத்திலே எங்கேயோ ஓரமா உட்காந்துருக்கு. அப்படிப்பட்ட ஜெகத்தை பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச, மதனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சங்கீதம் எத் பயோக்தம் வசஸ்தேன மோகோயம் மிகதோ மம. அர்ஜுன நினைப்பா ஃபீட்பேக் கொடுக்குறான், கேட்டு புரியுறதா புரியுறதா கேட்டா புரியுறதுன்னா எனக்கு கொஞ்சம் மூக்கம் அந்த மாதிரி தான் இருக்கு சாத்தியம் அப்புறம். அப்ப அவனுக்கு மோகம் போயிருக்குன்னு சொல்ற ஃபீட்பேக் கொடுக்குறான், மாதிரி வந்து உன்னுடைய அனுகிரகத்தினால நீ மாதிரி இவ்வளவு தூரம் சொன்னியோ சொன்னதுனால உன்னுடைய வச்சஸ் அந்த வாக்குனால மோகா அயம் நிகதஹ மம, என்னுடைய மோகமானது போயிருக்குன்றான். ஆனா என்ன மோகம்னா, ஒரு பார்ஷியல் மோகம் தான் போயிருக்கு, தேகமே ஆத்மான்ற மோகமானது போயிருக்கு. இன்னும் ஆத்மாவை பத்தி பூர்த்தியா தெரிஞ்சுட்டு இன்னும் அதுக்கப்புறம் பரமாத்மா தெரிஞ்சுக்கிறதுல அந்த அது அந்த மோகனம் போகல. அதனால சொல்றான், தேகாத்மாபிமான ரூப மோகேன மோகித்தசிய மம, தேகம்தான் ஆத்மான்ற ஒரு மோகம் இருக்கணும், அந்த மோகத்தினால மோகித்தினால் இருக்கக்கூடிய எனக்கு அனுகிரகீக பிரயோஜனாய பரமம் குஹ்யம், அனுகிரகமே பிரயோஜனமா இருக்கிறதுனால பரமம் குஹ்யம் பரமம் ரகசியம். பாஷிக்காரே பரமம் தான் வியாக்கியம் பண்ணிருக்காரு, பரமம் குஹ்யம் பரமம் ரகசியம்னா வசத்தியான ரகசியம் இருக்கு. அத அத்தியாத்ம சம்மீதம், அதுக்கு என்ன பேரு, அத்தியாத்மம்னு பேரு. அத்தியாத்மம்னா ஆத்மாவை பற்றியன்னு அர்த்தம், அதிபூதம்னா பூதத்தை பற்றிய, அத்தி ஆத்மம் தான் அத்தியாத்மம், ஆத்மாவை பற்றிய ஆத்மனி வக்தவியம் வச்சக, அதில் சொல்ல வேண்டிய விஷயத்தை நத்தேவாகம் ஜாத்துநாதன் ரெண்டாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது ஸ்லோகம் அதை ஆரம்பிச்சு தஸ்மாத் யோகி பவார்ஜுனன் ஆறாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் ஏததந்தம் ஏத்வயா உக்தம் அது வரைக்கும் உன்னால சொல்லப்பட்டதெல்லாம் அவ அதனால தேன அயம் மம ஆத்ம விஷய மோகா மோகஹ மாகன் இருக்கு மோகன் மதிக்குவோ சர்வோ விகதஹ தூரத்தோ நிரஸ்தா என்னை இருக்கக்கூடிய எல்லா மோகமும் என்னை விட்டு விலகியதுன்னு முதல்ல சொல்றான். ஏன்னா அடுத்தது கேட்கச்சே முதல்ல அது புரிஞ்சுதான் கேள்வி கேட்பா இல்லையா, பசங்க வந்து அடுத்த பாடம் அடுத்த பாடம் தான் முதல் முதல் பாட்டை முதல் படிச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு முதல்ல சொல்லிடுறான் இல்ல இல்ல அந்த மோகம் எனக்கு போயிடுச்சு மேற்கொண்டு சொன்னா நான் கேட்டுக்கிறேன் அவனே சொல்றான் முதல்ல. பவாப்யோகி பூதானம் ஸ்ருதோ விஸ்தரசோமையா தத்த கமலபத்ராட்ச மகாத்மபி வியாபியம் ரெண்டாவது ஸ்லோகத்துல பவாப்யம்னு சொன்னா சிருஷ்டி என்ன லயம் என்ன உன்னிடத்துல வருது எது பூதங்களுக்கு எல்லாம் விஸ்தரசோமையா விஸ்தரமா சொல்லிட்ட நீ இல்லையா அது கமலபத்ராட்சன்னு பகவான் சொல்றான். கமலபத்ராட்சன்னு அந்த தாமரை கண்ணனே மகாத்மபி சாபியம் அந்த உன்னுடைய அவ்யயம்னா மாறாத உன்னுடைய மகிமை இருக்கே அதையும் நீ எனக்கு நான் உன்னும் கேட்டேன் ததா சப்தம பிரபிருத்தி தசம பரியந்தம். அப்ப முதல் ஸ்லோகத்துக்கு பாஷகர் என்ன பண்றாருன்னா அந்த ஒன்னிலிருந்து ஆறு வரைக்கும் அர்த்தம் பண்றார், ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு ஏழாவது ஸ்லோகத்திலிருந்து பத்தாவது வரைக்கும் ஏழாவது அத்தியாயத்திலிருந்து பத்தாவது அத்தியாயம் வரைக்கும் முதல் பத்தியத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டுலேருந்து ஆறு அத்தியாயத்துக்கு சங்கடமா சொன்னார், இப்ப ரெண்டாவது பத்தியத்துல வரைச்சு ஏழாவதுல இருந்து பத்தாவது அத்தியாயம் இருக்கும்னோ அதுல அது அதுவரையில் ஸ்வர்வெத்திரிக்தானாம் சர்வேஷாம் பூதானாம் உன்னை காட்டிலும் வேறா இருக்கக்கூடிய பூத பூதங்கள்னு சொன்னா அந்த இடத்துல சித்து அச்சித்து எல்லாம் அவைகளுடைய ஸ்வத்தக ஸ்வத்தகன உன்னிடமிருந்து நீ யார் பரமாத்மனக பரமாத்மனிடமிருந்து பவாப்யோ பவாப்யோனா என்ன உற்பத்தி பிளையோ உற்பத்தி என்ன பிரளயம் என்ன லயம் என்ன விஸ்தரக மயா சுதோ நிறைய டீட்டெயிலாக நல்லா கேட்கப்பட்டது. ஹே கமலபத்ராட்ச தாமரை கண்ணனே தவ அவ்யயம் அவ்யயம் என்னது நித்யம் என்றும் மாறுபாட்டை அடையாதது நித்யம் சர்வ சேதனா சேதன வஸ்து விசேஷித்வம் ஞான பலாதி கல்யாண குணகணைகி தவையேவ பரதத்வம். சர்வ சேதனா சேதன வஸ்து சேஷித்வம் சொன்னா அனைத்து வஸ்துக்களுக்கும் அனைத்து சேத்தனா அச்சேதனங்களுக்கும் சேஷியா இருக்கக்கூடிய தன்மை அப்புறம் ஞான பல இத்தியாதி கல்யாண குணகணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் தவையேவ பரதரத்வம் சர்வ ஆதாரத்வம் எல்லாத்துக்கும் பரதரத்வம்னா பெஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங் எல்லாத்துக்கும் ஆதாரத்வம் ஆதாரமா இருக்கக்கூடிய தன்மை. அப்புறம் போட்டுண்டார் சிந்தித்த நிமிஷிதாதி சர்வ பிரவிற்த்திஷு தவையேவ பிரவர்த்தயித்ருத்வம் பிரவர்த்தயித்ருத்வம்னு சொன்னா நீ தான் எல்லாத்தையும் பிரவர்த்தனம் பண்ற பிரவர்த்தனம் பண்றதுன்னா தூண்டுறது பண்ணும்படி சோதனம் பண்றது எதை சோதனம் பண்ணுன்னு கேட்டா சிந்தித்த நிமிஷித்த நம்ம பாடியில பார்த்தீங்கன்னா இன்வாலண்டரி வாலண்டரி ஆக்ஷன் இருக்கு. இந்த நிமிஷத்தன்னு சொன்னா கண்ணு சிமிட்டுன்றது இன்வாலண்டரி ஆக்ஷன் நம்மளை அறியாமே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா சிந்தித்தம் இருக்கு பாருங்க சிந்தித்தம்ன்றது இப்போ அது அது நம்மளுடைய ஆக்சுவலாக நம்மளுடைய வாலண்டரின் தேவைன்னு தோன்றது ஆனால் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ஏன்னா படுத்துட்டு தூங்கலான்னு போனால் மனசு மாட்டுக்கு எப்பயோ ஓட்டின்னே இருக்கு நம்மளால் நிறுத்தவே முடியல. அப்போ இந்த யோக சித்த விருத்தி நிரோதகான நிறுத்தது தான் நம்மளுடைய வாலண்டரி ஆக்ஷன் தேவையாக இருக்க வழிய சிந்தனை பண்ணுறதுக்கு வாலண்டரி ஆக்ஷன் தேவைன்னு தோணலை அது மாட்டுக்கு ஓடிண்டே தான் இருக்குது மனசு அடங்க மாட்டேன்றது. அது மாதிரி ஆனாலும் என்ன தாத்திரம் கேட்டால் சிந்தித்தேன்றதுக்கு ஒரு ஹியூமன் எஃபர்ட் தேவையா இருக்கு மாதிரி இருக்கு நிமிஷத்தாக்கு கிடையாது. ஆக மொத்தம் நம்ம நினைச்சுட்டு நானா கொண்டு பண்ணேன்னு அப்படி பார்க்கச்சு நம்ம வாலண்டரியா பண்றோமோ இன்வாலண்டரியா பண்றோமோ இதுவா இருந்தாலும் இப்ப போன் எடுக்கிற மாதிரி போன் அடிச்சா உடனே எடுத்துருந்தா யாருக்கும் சரி அடிக்கட்டுமேனு இருக்க முடியல உடனே எடுத்துடுறோம் ஸ்வைப் பண்ணி நான் மீட்டிங்ல இருக்கேன் அப்புறம் பேசுறேன் ஏன் அது எடுக்காவே இருக்கலாமே நம்மளால முடியல நான் அப்புறம் கூப்பிடுறேன் பிஸியா இருக்கேன் எடுக்கலன்னா அதான் அர்த்தம். ஆனால் என்ன பண்றோம் எடுக்காம இருக்க முடியல உடனே எடுத்துடுறோம் எடுத்துட்டு அப்புறம் பேசுறோம். அது மாதிரி எல்லாத்துக்கும் தவையேவ பிரவர்த்தித்ருத்வம் இத்தியாதி அபரிமிதம் மகாத்மியம் சிருத்தம் இப்படிப்பட்ட எல்லையற்ற உங்களுடைய மகாத்மியத்தை கேட்கப்பட்டது மகாத்மியம் கேட்கப்பட்டது. ஹீ சப்தோ வக்ஷியமான திதிருக்ஷா தியோதனார்த்த ஹீன் ஏன் போட்டிருந்தாலும் அது வியாக்கரண விசேஷம் பவாபேவ ஹீன் போட்டதுனால இது வரைக்கும் கேட்டாச்சு அப்படின்னு நிறுத்துறானா இல்லையா அப்புறம் என்ன அர்த்தம் மேலே ஏதோ விவக்ஷா இருக்குன்னு அர்த்தம் அப்படி இன்னும் சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்காக இருக்கக்கூடிய அதுக்கு ஒரு ஆசையை வெளிப்படுத்துறது. ஏவம் ஏதத் யதார்த்த ஸ்வம் ஆத்மானம் பரமேஸ்வர திரஷ்டும் இச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தமா அப்படின்னு மூன்றாவது பத்தியத்துல சொல்றா. ஏவம் ஏதத் யதார்த்த இப்படிலாம் நீ எப்படி சொன்னியோ நீ அது மாதிரி இருக்க. ஸ்வம் ஆத்மானம் பரமேஸ்வர உன்னுடைய இதுக்கு ரூபம் இருக்கு அப்படித்தான் இருக்கு. அதை ஆத்மானம் திரஷ்டும் இச்சாமி நான் அதை பார்க்க ஆசைப்படுகிறேன். தே எத ஐஸ்வரம் ரூபம் புருஷோத்தமா புருஷோத்தமா உன்னுடைய அந்த ஒரு ஐஸ்வர்யம் சொன்னா லார்ட்ஷிப் அந்த ஒரு இது இருக்கணும். நான் லார்டு கட்டில எடுத்துடணும் நம்ம நம்ம எம்எல்ஏ எழுதிச்சு இங்கிலீஷ்ல லார்டு தேவையே இல்லை. ஸோ வெஸ்டர்ன் லார்டு நம்ம பரமாத்மானே போகணும் நம்ம. ஏன்னா ரொம்ப இதெல்லாம் பார்த்தா வேற வேற இரிட்டேட்டிங்க இருக்கு. லார்டு அப்படின்னா லார்ட் ஸ்டேட்டுன்னு போட்டா எதுக்கு லார்டு கட்டில தேவையில்லை எடுத்துடணும் அந்த வேடெல்லாம். இங்கிலீஷ்ல நம்ம நம்ம சொல்றது நம்ம போகணும் மேல பரமாத்மானே போடு. இதெல்லாம் மாத்திரம் பகவான் போடுங்க இல்லாட்டி அதான் எழுதுறது. இந்த பத்திரிகையோட என்ன பகவான் தான் எழுதுறது லார்டுல எழுதுறதுக்கு இல்லை மேல என்னத்துக்கு லார்டுல எழுதுறது ரொம்ப ரொம்ப சோ வெஸ்டர்ன்றது. அதனால அப்போ ஹே பரமேஸ்வர ஏவம் ஏததி அவதிருதம் யதா ஆச்சம் ஆத்மானம் பவிஷி நீ எப்படி இருக்கியோ அப்படியே நீ ஒன்று டிஸ்கிரைப் பண்ற சொல்லியிருக்க. புருஷோத்தமா ஆசிரித வாத்சல்ய ஜலதே புருஷோத்தமா நம்ம சொன்னாலும் இல்லையோ பாஷிகாரோட ஆரம்பிச்சுட்டார். ஆசிரித வாத்சல்ய ஜலதே ஆசிரிதாளுக்கு ஒரு வாத்சல்யத்தில் நிதி ஒரு சமுதிரமா இருக்கே. தவ ஐஸ்வரம் தத் அசாதாரணம் சர்வசிய பிரசாசி திருத்துவே பாளைய திருத்துவே திரஷ்டிருத்துவே சம்ஹர்த்திருத்துவே பர்திருத்துவே கல்யாண குணாகரத்துவே பரதரத்துவே சகல இதர விசஜாத்தியத்துவே அவஸ்திதம் ரூபம் திரஷ்டும் சாட்சாத்கரித்தும் இச்சாமி திரஷ்டும் திரஷ்டம் நடத்தும்னா சாட்சாத்கரிப்பதற்கு ஆசைப்படுகிறேன். எப்படின்னு சொன்னா அதுல நான் இதெல்லாம் பார்க்க லிஸ்ட் பண்றேன். அதுல எல்லாரையும் கட்டறையிட்டு அந்த அந்த ஒரு தன்மை இருக்கணும் அதுல. அப்புறம் எல்லாரையும் பாலனம் பண்றது அதை பார்க்கணும். எல்லாரையும் உண்டாக்குறத பார்க்கணும். எல்லாத்தையும் அழிக்கிறத பார்க்கணும். எல்லாத்துக்கும் பர்த்தாவா இருக்கிறதுனா அந்த பரிக்கரமா இருக்கிறது அல்லது ஒரு ஒரு பாதுகாப்பா ரட்சகனா இருக்கிறத பார்க்கணும். கல்யாண குணங்கள்லாம் அதுல பார்க்கணும். பரத்தரத்தை பார்க்கணும். அப்புறம் எல்லாத்த காட்டிலும் விசஜாத்தியமா இருக்கக்கூடிய தன்மையை பார்க்கணும்னு இப்படிலாம் கேட்கறான். அதுக்கு உடனே பெருமாள்கிட்ட எப்படி விஜயாபனம் பண்ணணும்னு சொல்லித்தரா. மன்யசே எதி தச்சக்கியம் மயா திருஷ்டமிதி பிரபோ யோகேஸ்வர தசோமேத்வம் தசைய ஆத்மானம் அவ்யயம். நான்காவது பத்தியத்துல ஒருவேளை நீ நடிச்ச நினைச்சினா என்னால பார்க்க முடியும் நினைச்சினா நீ எனக்கு அதை காட்டு அப்படின்னு அதுல ஒரு காட்சியை நான் பார்க்கணும் ஆசைப்படுறேன் கொஞ்சம் காட்டு பார்க்கலாம்னு இப்ப கேட்கல. எதி சக்னோ எதி சக்னோமி என்னால முடியும்னு நினைச்சினா இஃப் யூ திங்க் ஐ கேன் ஹாவ் அ விஷன் சொன்னா பிளீஸ் கேட்கறேன். தத் சர்வசிய சிரஷ்டு சர்வசிய பிரசாசித்து சர்வசிய ஆதாரபூதம் தத்ரூபம் மயா திரஷ்டும் சக்கியமிதி எதி மன்யசே. உன்னுடைய அந்த அனைத்தையும் படைப்பவனாக அனைத்தையும் ஆள்பவனாக அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ரூபம் இருக்கே அது என்னால பார்க்க முடியும்னு நினைச்சினா ததா யோகேஸ்வர யோகா ஞானாதி கல்யாண குணயோகா. யோகான்னு சொன்னா யோகேஸ்வரன் என்னதுக்கு அர்த்தம் பண்றது. யோகேஸ்வரன் என்ன அர்த்தம் யோகா என்ன அர்த்தம் ஞானாதி கல்யாண குணயோகா. அனைத்து விதமான கல்யாண குணங்களுக்கு உடையவனே பஷ்யமே யோகமேஸ்வரன் சொல்லப்படுறது எட்டாவது பத்தியத்துல. இதுஹி வக்ஷதே தத்வதிரிக்தஸ்ய கஸ்யாபி அசம்பாவிதானாம் ஞான பல ஐஸ்வர்ய வீரசக்தி தேஜசாம் நிதே. உன்னை காட்டிலும் வேற யார்ட்டு இதெல்லாம் இருக்காது. இந்த குணங்கள்லாம் வேற யார்ட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிதியே ஆத்மானம் துவாம் அவ்யயம் மே தர்ஷய உன்னுடைய அந்த அழியாத ரூபம் இருக்கு அதை எனக்கு காட்டு. துவம் அவ்யயம் இது கிரியா விசேஷனம் போட்டுனர். அவ்யயம்னா மாறாத ரூபம்னு அர்த்தம் இருந்தா கூட அனைத்தையும் அர்த்தம் இருக்குல்ல. ஷோ மீ இன் ஃபுல் டு த ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் இன் என்டையரிட்டி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு துவாம் சகலம் மே தர்ஷய இத்யர்த்தஹ அனைத்தையும் காட்டு ஒன்று விடாம காட்டுன்னு தாத்தரியம் அவ்யயத்துக்குன்னு போட்டுண்டர். ஏவம் கௌதூகலாமிதேன ஹர்ஷ கர்கர கண்டேன பார்த்தேன பிரார்த்தித்தக பகவான் உவாச்ச. இப்படி கௌதூகலத்தோடு இருப்பவனாக ஹர்ஷ கர்கர கண்டேன அப்படியே அவனுக்கு ஒரு சந்தோஷமானது அவனை அடைக்கிறது. அப்படி ஒரு இது ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான். அப்படிப்பட்ட பிரார்த்தனால் பிரார்த்திக்கப்பட்ட பகவான் சொன்னார், என்ன சொன்னார், ஸ்ரீ பகவான் வாச்ச பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசோத சகசிரஷ நானா விதானி திவ்யானி நானா வர்ணா கிருதீனிச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ அஞ்சு ஆறு ஏழு ஆரம்பிச்சிட்டார் பாரு பாருன்னு. ஆனா எட்டுல தான் திவ்யம் நிதாபித சக்கரன்னு சொல்லப்படுறது. பஷ்யமே பார்த்த பார்த்த பாரு ரூபாணி சதசோத சகசிரஷ ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ரூபங்கள்லாம் பாரு. நானா விதானி திவ்யானி மேனிஃபோல்டா இருக்கு, எல்லாம் திவ்யமா இருக்கு. திவ்யமா இருக்குன்னா அப்ராக்கிருதமா இருக்கு. அப்படிப்பட்டது நானா வர்ணாக்கிருதி நீச்ச நானா வர்ணங்கள் ஆக்கிருத்தியும் ஃபார்ம்ஸும் வேற வேறையா இருக்கின்றது. பஷ்யமே சர்வாஸ்ரயானி ரூபாணி அக சதசக சஹசசக ச பாரு என்னுடைய பாரு அனைத்துக்கும் ஆசிரியமா இருக்கக்கூடிய எல்லா விஷயமே பாரு. நானா விதானி நானா பிரகாராணி திவ்யானி அப்ராக்கிருதானி இங்க இருக்கிறதெல்லாம் பிராகிருத சம்பந்தம். பிராகிருத சம்பந்தம் இருந்தாலே ரேடியன்ஸ் கம்மியா இருக்கும். பிராகிருத சம்பந்தம் ரேடியன்ஸ் கம்மியா இருக்கும். அதாவது தபஸ் பண்றவாளுக்கு பார்த்துச்சு அவன் அந்த கொழுப்பெல்லாம் எரிச்சு விடுறான். அப்ப ஆட்டோமேட்டிக்கே அவளுக்கு ஒரு தேஜஸ் பேச தெரியுது. இப்ப சாதாரணமா இருக்கிறவளுக்கு கொழுப்பு என்ன பண்றதுன்னு கேட்டா எல்லாத்தையும் அதை இழுத்துறது தேஜஸ் எல்லாம். அதனால தேஜஸ் இருக்க மாட்டேன். ஆனா தபஸ் பண்ண பண்ண அந்த காயக்லேஷம் பண்ண பண்ண அதான் அப்ராக்கிருத்துக்கு என்ன வித்தியாசம்னா எப்பயும் அது திவ்ய தேஜஸோட இருந்துருக்கும். நானாவர்ண ஆக்கிருத்தினி சுக்ல கிருஷ்ணாதி நானா வர்ணானி நானா காரானிச்ச பஷ்ய அனைத்தையும் பாரு. மல்டி எல்லாமே வேரியஸ் கலர்ஸ் வேரியஸ் ஃபார்ம்ஸ் பாருன்னு ஆரம்பிக்கிறார். அப்புறம் சொல்றார் பஷ்ய ஆதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினவ் மருத்துவத்ததா பகூனி அதிர்ஷ்டபூர்வாணி பஷ்ய ஆச்சரியானி பாரத பஷ்ய பஷ்யன்னு போடுற நிறைய பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யர்களை பாரு, வசுக்களை பாரு, ருத்ரர்களை பாரு, அஸ்வினர்களை பாரு, மருத்த பாரு. இதெல்லாம் முன்னாடி பார்க்கப்படாதனே உன்னால எதனி ஒரு ஆதித்யரை பார்த்துருக்கலாம். பட் ஆதித்யான்னு போட்டுட்ட பன்னெண்டு ஆதித்யன் ரூபத்துல பாருன்னு காஸ்மிக் ஃபார்ம் சொல்லுவாரு. அதை பாருன்றது மம ஏகஸ்மின் ரூபேன்னு போட்டுட்டார். என்னோட ஒரு ரூபத்திலேயே பாருன்றது என்னோட ஒரே ரூபத்துல அதுவும் இந்த ரூபத்துல கிருஷ்ணா இருக்கச்சேவே இந்த சரீரத்திலேயே பஷ்ய இது ஆதித்யான். ஆதித்யான பன்மை எத்தனை பேரு? துவாதச பன்னெண்டு பேர். வசூன் வசுக்கள் அஷ்டவ் அஷ்ட வசுக்கள். ருத்ரான் ஏகாதச பதினோரு ருத்ரர்கள். அஸ்வினவ் துவவ் இரண்டு அஸ்வினி குமாரர்கள். மருத்தக எத்தனை பேரு? ஏகோன பஞ்சாசதம் நாற்பத்தொன்பது பேரா மருத்கணங்கள்லாம். அவா பிரதர்ஷனார்த்தம் இதம் இதெல்லாம் வெறும் காட்டுறதுக்கு தான், ஜஸ்ட் இல்லஸ்ட்ரேட்டிவ்ன்றது. உடனே இவ்வளவுதான் நினைச்சுக்காத, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இது அப்படிங்கிறது. தானி சர்வ இஹ ஜகதி பிரத்யக்ஷ திருஷ்டானி சாஸ்திர திருஷ்டானி ச யானி வஸ்தூனி தானி சர்வாணி அன்யானி அபி சர்வேஷு லோகேஷு சர்வேஷு சாஸ்திரேஷு அதிர்ஷ்டபூர்வாணி பகூனி ஆச்சரியானி வஷ்ய. இந்த லோகத்துல எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கோ, சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் பாரு. இந்த லோகம் என்ன, அந்த லோகம் என்ன, அனைத்து லோகங்களையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கே, முன்னாடி பார்க்கப்படாத அனைத்தையும் பார் அப்படின்னு காட்டுறது. இஹைகஷ்டம் ஜகத்கிருஷ்ணம் பஷ்யாத்ய சசராசரம் மமதேகே குடாகேஷ யச்சான்யத் திரஷ்டுமிச்சசி. ஏழாவது பத்தியத்துல இஹன்னு போட்டார். இஹன இங்கேயே இப்பவே இந்த சரீரத்திலேயே ஏகஸ்தம் அர்த்தம்னா ஏக தேசத்துல அர்த்தம். ஏன்னா ஜகத்து எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் பகவான் இருக்கான்றது கிடையாது. ஜகத்துன்றது பகவானுடைய ஸ்வரூபத்துல ரூபத்துல எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்கு. அப்ப அவன் வந்து அதான் தேசிகன் சாதிக்கிறார். இதுல வரதராஜன் ஜெயத்துல வச்சு திரிவிக்ரமன அவதாரம் பண்ண, திரிவிக்ரமன அவதாரம் பண்ணச்சு சின்ன உருவமா வந்த இல்லையா. உன்னோட உருவம் வந்து ஆக்சுவலா பெருசு. அப்படி சின்னதா வந்து மூணு ஜகத்தையும் வியாபிக்கிற மாதிரி பண்ண. ஆக்சுவலா ஜகத்தே உனக்குள்ள ஏகதேசமா இருக்குச்சு, நீ அந்த ஜகத்தை வியாபிச்ச மாதிரி பண்ணினியேன்னு என்ன ஆச்சரியம்னு அனுபவிக்கிறேன். அதை விட பெருசா இருந்து அதுக்குள்ள போய் அது முழுக்க இருக்குன்ற மாதிரி அவ்வளவு ஒரு அனுபவம் அந்த மாதிரி அப்படி சொல்றாருங்க. இஹ மம ஏகஸ்மின் தேகே இங்க ஒரு என்னுடைய ஒரு சரீரம் இருக்கு இல்லையா அதுல. அப்படி ஏகஸ்தம் ஏகதேசஸ்தம் ஏகதேசம்னா ஒரு ஒரு காணர்னு அர்த்தம். சசராசரம் கிருத்தம் ஜெகத் பஷ்ய சச்சரம் என்ன அச்சரம் என்ன அனைத்துமுடைய ஜெகத்தை பார் எதுச்ச அந்நியத்து திரஷ்டம் இச்சசி ததபி ஏக தேக ஏக தேச ஏவ பஷ்ய. வேற ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறியா அதுவும் இந்த தேகத்திலேயே அந்த ஏகதேசத்திலே பார்த்துக்கோன்னு சொல்ற. இவன் பாவன் இப்ப வந்து மூச்சின்னு இருக்கா அர்ஜுன, என்னடா இவர் மாட்டுக்கு பாரு பாருங்கிற பசியா பசியா ஒண்ணுமே நமக்கு தெரியலையே அப்படின்றப்ப அப்ப சொல்ற, நதுமாம் சக்ஷிசே திரஷ்டும் அனேனேவ சசக்ஷுஷா திவ்யம் ததாமிதே சக்ஷுஹோ பசியமே யோகமேஸ்வரம். சரிப்பா எனக்கு புரியுது, எனக்கு ஒரு ப்ராப்ளம் புரியுது, உன்னுடைய இந்த மனுஷ கண்ணால் என்ன பார்க்க முடியாது, அதனால திவ்யம் ததா நீ உனக்கு திவ்யமான சக்ஷுஷை கொடுக்குறேன், கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துட்டுருவார். அந்த ஒரு இது பார்க்கறதுக்காக மட்டும்தான். இன்றைக்கே நிறைய ஒரு அனுபவங்கள்லாம் கேட்குறோம், அவ்வளோ உண்மை பொய்யும் தெரியல. சில பேர் சன்னியாசிகள்கிட்ட போகிறா, சில பேர்கிட்ட போகிறா, அவள் அது நெத்தியில் கை வைக்க வச்ச உடனே அவள் திடீர்னு சில விஷயம்லாம் வருதுன்றா, அப்புறம் அதை போயிடுறது நிறைய அந்த மாதிரிலாம் இருக்குச்சு. இது வந்து நாட் இம்பாசிபிள் தான் தோன்றது இல்லையா? இப்போ சொல்ல நிறைய பேர் போய் நெத்தி பொண்ணில் கை வச்ச உடனே அவளுக்கு ஒரு ஒரு விஷன் கிடைக்குதுன்னா சொல்கிறா பாருங்க நிறைய பேர். அதனால் இது வந்து இட் இஸ் நாட் அன்பிலியபிள் தோன்றது, இட் இஸ் வெரியபிள். அகம் மம தேக ஏகதேசே சர்வம் ஜெகத்து தர்சயிஷ்யாமி, என்னுடைய இந்த தேகத்தில் ஒரு ஏகதேசத்தில் மொத்த ஜெகத்தையும் காட்டுகிறேன். ஸ்வம் து அனேன நியமித பரிமித வஸ்து கிராகினா பிராகிருத்தேன ஸ்பசக்ஷுஷா மாம் ததாபூதம் சகல இத்தர விசஜாத்தியம் அபரிமேயம் திரஷ்டும் ந சக்கிஷேன். உங்ககிட்ட ஒரு கண்ணு இருக்கு, அந்த கண்ணுனால எதை பார்க்க முடியும்னா, நியமிதமா பரிமிதமா இருக்கக்கூடிய வஸ்து தான் பார்க்க முடியும். நம்ம நம்ம கண்ணுக்கு நம்ம கண்ணோட ரேஞ்சுக்குள்ள விஷயத்தை பார்க்க முடியும், அதனால்தான் கண்ணை விட பெருசாக விஷயத்தை பார்க்க முடியாது. அதில் சாங்கியன் வந்து சொல்கிறான், ஏன் பிரகிருதி நமக்கு தெரியலன்னா நிறைய காரணம் சொல்கிறான். நம்ம கண்ணு இருக்கே உயிரிய பிறகு நமக்கு நிறைய பிளைண்ட் ஏரியாஸ் இருக்கு, ஏகப்பட்ட பிளைண்ட் ஏரியாஸ் இருக்கு. இப்படி பார்த்துட்டுக்கோன்னா இங்கெல்லாம் இருந்தால் தெரியாது, இன்னொன்று கண்ணுக்கிட்ட கொண்டு போகிற வச்சுக்கோங்க, இந்த விரலில் ஏதாவது எடுத்து தெரியாது எனக்கு, அப்போ தூரத்தில் இருந்தால் தெரியாது, அது நேரம் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் ஆவாளுக்கு இல்லை இல்லை எனக்கு கிட்டே எடுத்துட்டா வெளில எடுத்துட்டா இங்கே தெரியாது அங்கே தெரியாதுன்னு கண்ணுக்கிட்டே கொண்டு போனாலும் தெரியல, கண்ணாடி போனாலும் தெரியல, இப்படி இருக்கு. அதனால இந்த கண்ணு இருக்கே அது வந்து நியமித பரிமித வஸ்து கிராகி, ஏதோ ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்தால் தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா சயின்ஸ் தான் சொல்கிறது பாருங்க, நான் ஆப்டிக்ஸ் கொஞ்சம் அதுக்காக அப்பப்போ எடுத்து பார்ப்பேன், ஆப்டிக்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோ, பெரிய ஆப்ஜெக்ட் நமக்கு ஷேடோ வேறு ரேஞ்ச் இல்லை நமக்கு. இப்போ நம்ம ஒரு நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா ஆப்டிக்ஸ் சொல்கிறதுன்னா உங்கள் இமேஜை கொண்டு வந்து இங்கே எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது உள்ள, ஏன் பண்ண முடியுதுன்னா நீங்கள் அந்த பரிமித ஷேப் இருக்கிறதுனால. இப்போ பெரிய எது இருக்குன்னா அதோட இமேஜ் வேறுக்கு ரேஞ்சே இல்லையே, என்னால் பார்க்க முடியாது, அதான் அவனும் சொல்கிறான். அது மாதிரி உன்னோட இந்த இதனால் பார்க்க முடியாது. பிராக்கிருத்தேன ஸ்வச்சக்ஷா மாம் சதாபூதம், எப்படி பிராக்கிருத்த கண்ணுனால சகல எத்திர விசஜாத்தியம், ஏன் அடிக்கடி சொல்கிறாருன்னா லோகத்தில் நம்ம எந்த வசுவை பார்த்தாலும் இதை நான் பார்த்துக்கணும்னு சொல்கிறோம், தெரியுமே சின்ன வயசு இதே மாதிரி விஷயத்தை பார்த்துக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் பகவான் அதை சொல்லவே முடியாது, ஏன்னா அவனுடைய சொரூபமானது நிறைய பார்க்கவே முடியாது. ரெண்டு மூணு விஷயம் இருந்தால் தான் இன்னொன்று பார்க்கச்சே ஒன்று பார்த்துக்க ஸ்மரிச்சுக்க முடியும். அப்படிப்பட்ட அபரிமேயம் திரஷ்டும் ந சக்ஷதே, அளக்க முடியாது என்னுடைய உருவம் இருக்கே அதை பார்க்க முடியாது. தவ திவ்யம் அப்ராக்ருதம் மத் தரிசன சாதனம் சக்ஷுஹு ததாமி, அதனால் உனக்கு திவ்யமான ஒரு கண்ணை கொடுக்கிறேன் என்ன பார்ப்பதற்காக. பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் மத அசாதாரணம் யோகம் பஷ்ய, எனக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடிய யோகத்தை பார். நம்ம அனந்த ஞானாதி யோகம், அதாவது என்ன அனந்த ஞானாதி யோகம் தான் அந்த யோகம், அதை அனந்த விபூதி யோகம் தான் பஷ்யச்சர்த்தா, யோகத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் டிஃபரன்சியேட் பண்ணுறது. யோகம்ன்றது பகவானுடைய ஸ்வரூப ரூபத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள்லாம், ஐஸ்வரம்ன்றது அந்த விபூதிகள்லாம் அதில் கொண்டு வர, அதான் யோகமாக சொல்கிறது. அதே பார்னு சாதிக்கிறேன் சஞ்சய் உபாச்ச. உடனே சஞ்சயன் வந்து அப்பப்போ ஒரு அவனுக்கு அப்டேட்டு, ஏமுக்துவா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயா மாச வார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வரம். ராஜன் ராஜா திருதராஷ்டிரன், திருதராஷ்டிரன் சொல்றாங்க ஏமுக்துவா இப்படி சொல்லிட்டு ததா, அதற்கு பிறகு ராஜன் மகாயோகேஸ்வர ஹரிஹி, ஹரி யாரு மகாயோகேஸ்வரன், எத்தனை யோகேஸ்வரன் பார்க்க போறோம், அதுல மகாயோகேஸ்வர தர்ஷயா மாச, தர்ஷயா மாசன காண்பித்தான் பார்த்தாய பார்த்தனுக்கு பரமம் ஐஸ்வரம் ரூபம். ஏவமுக்துவா இப்படி கூறிவிட்டு சாரத்தியே அவஸ்திதா, சாரத்தியே அவஸ்திதான்றது சௌலபியத்துக்காக போட்டுண்டார். சாரத்தியம்ன்றது அந்த சரியிட்டு இருக்கிற ரோல், அதுல இருந்துட்டு இருக்கிற கிருஷ்ணன், ஏன்னா வேற எங்கேயோ கூட்டிட்டு போய் தனியா இது பண்ணல, அங்கேயே அந்த இடத்துலயே பண்ணான்றதுக்காக இதெல்லாம் மேல போட்டுக்கிறது. அந்த சாரத்தியத்தில் இருந்த கிருஷ்ணன் இருக்கானே, பார்த்தம் பார்த்த மாத்துல மாத்துல ஜஹ, பார்த்தம் இருக்கா இல்ல அர்ஜுனுடைய மாமா பிள்ளை, அதுக்காக வசுதேவருக்கும் இவருக்கும் குந்திக்கும் உறவு இருக்கு, பிரதர் சிஸ்டர் உறவு வருது. அதனால பார்த்த மாத்துலஜ மகா யோகேஸ்வர ஹரிஹி, பார்த்தனுக்க மாமா பையனா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஹரி இருக்கானே, மகாச்சரிய யோகானாம் ஈஸ்வரஹா, மகாச்சரிய பயங்கர ஆச்சரியமா இருக்கக்கூடிய யோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் அவன், பரபிரம்ம பூதஹ நாராயணஹ, பரபிரம்மமா இருக்கக்கூடிய நாராயணன், பரமம் ஐஸ்வரம் ஸ்வ அசாதாரணம் ரூபம் பார்த்தாய பித்ருஷ்வசு அப்படின்னு திரும்பி அங்க போட்டுண்டு கட்டணல் ஆண்டியிருக்காரு. பிரித்தா, பிரித்தான பேரு குந்திக்கு, பிரித்தான பேரு, அதனால தான் அவனுக்கு பார்த்தன் பெயர் வருது. பிரித்தாயாக புத்திரனால பார்த்தன பேர் வருது. அவனுக்கு பிரித்தாயாக புத்திராய தசையாமாச காண்பித்தான். எது தது விவித விசித்திர நிகில ஜெகதாசயம் விஸ்வசிய பிரசாசித்ருச்ச ரூபம். விவித விசித்திர மெனி அண்ட் மேனிஃபோல்டு அப்படி இருக்கக்கூடிய ஜெகத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய தன்னுடைய ரூபத்தை காண்பித்தான் கிருஷ்ணன் சாதிக்கிறார். தச்ச ஈதம் அப்படின்னு அதுக்கு ஒரு வர்ணனை. இப்ப அது எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அநேக வக்ர நயனம், அநேகாத்புத தர்சனம், அநேக திவ்யாபரணம், திவ்ய அநேகோ அநேகோத்யதா யுதம் பத்தாவது பத்தியம், திவ்ய மால்யாம்பரதரம், திவ்ய கந்தானுலேபரம், சர்வாச்சரியமயம் தேவம், அனந்தம் விஸ்வத்வமுகம் அப்படின்னு எல்லாம் அனந்தம் அநேகம் தான். அதுக்கு போடுகிற அநேக வக்ர நயனம், நிறைய முகங்கள் நிறைய கண்கள் அதுல, அப்புறம் அநேக அத்புத தர்சனம் சொன்னா அதுல பார்க்க வேண்டிய பல அற்புதமான விஷயங்கள்லாம் இருந்தது, அநேக திவ்யாபரணம் திவ்யமான ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு, அப்புறம் அநேகமான ஆயுதங்கள் அப்படி இருந்தது, அப்புறமா திவ்ய மாலையா பரதரம், திவ்யமா இருக்கக்கூடிய மாலைகள்லாம் போட்டுருக்கான், திவ்ய ட்ரெஸ் போட்டுருக்கான் அம்பரதரம், அப்புறம் திவ்ய கந்தான் லேபனம் நல்லா திவ்யனா அவன் சர்வ கந்தன், அதனால எல்லா வாசனைகள்லாம் வந்துருக்கு, அப்புறம் சர்வ ஆச்சரியமயம் தேவம் ஆச்சரியமான தேவன் இருக்கு, அனந்தம் விஸ்வதோபகம்னு சொன்னா எல்லாத்தையும் பார்க்கறது, ஃபேஸிங் எவ்ரி டைரக்ஷன் அர்த்தம். தேவம், தேவம் என்ன, தியோதமானம், திவுன்ற தாத்துக்கே ஒரு லைட் காந்தி லஸ்டரஸ் ஃபார்ம்னு பேர். அதனால இன்னைக்கும் நம்ம டிவிலெல்லாம் கட்டச்சே கூட தேவர்கள் எல்லாம் வந்தாலும் அப்படி வானத்துலேருந்து லைட்டோட வர மாதிரி போடுறோம். ஏன்னா லைட் லைட் ஏன்னா அவளுக்கு சயின்ஸ் வேற சொல்லணும்னா மேட்டர் கிடையாது. இப்போ நம்மளும் ஆக்சுவலாக ஆத்மாவும் ஞான சொருப்பம் சொன்னால் நம்ம லைட்டு தான், நம்ம லைட்டு தான். ஆனால் இப்போ இது நிறைய டென்சிட்டி இருக்கு இல்லையா, டென்ஸாக இருக்கிறதுனால அந்த லைட்டு வெளில வரதே இல்லை, அதை போட்டு அமைக்கிடுறது. ஆனால் தேவர்களுக்கு சரீரத்தில் பிரகிருதி சம்பந்தம் இல்லாததுனால அந்த லைட் அப்படியே இருந்துட்டு இருக்கு, அந்த காந்தி அப்படி இருந்துட்டே இருக்கு அவளுக்கு. அதான் தியோதமானம் அனந்தம், தியோதமானம்னா அந்த ரெஸ்பெண்டாக இருக்கிறது, அனந்தம்னா என்னது, காலத்ரய வர்த்தி நிகில ஜெகதாஸ்ரயத்தையா, அனந்தம்னு சொன்னா மூன்று காலத்துல, இப்ப பெரிய உருவமா இருந்தா வச்சுக்கோ நம்ம இந்த பாகத்தை இந்த காலத்துல பார்த்தேன் அப்படின்னா இல்ல, இது வந்து காலத்திரயத்துக்கு வர்த்தி நிக்கல ஜெகதாஸ்ரயத்தையா, மூன்று எல்லா காலங்களும் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஜெகத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய தேசகால பரிச்சேதனார்கம் விஸ்வதோமுகம், இந்த தேசத்துல இருந்தது இந்த காலத்துல இருந்ததுன்ற லிமிடேஷன்ஸே இல்லாத விஸ்வதோமுகம், விஸ்வதிக் வர்த்தி முகம், அனைத்து டைரக்ஷன்ஸையும் பார்க்கக்கூடிய ஒரு ரூபம், சர்வோச்சித திவ்ய அம்பர கந்த மால்யாபரணாயுதான்விதம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்னா போட்டுட்டார். அப்படியே அந்த வாசனை என்ன, மாலை என்ன, ஆபரணம் என்ன, ஆயுதங்கள் என்ன, அனைத்தையும் போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ரூபத்தை அந்த ரூபம். தாம் ஏவ தேவசப்த நிர்திஷ்டாம் தியோதமானதாம் விஷ்ணஷ்டி, இப்ப தேவசப்தம் போட்டுனாலும் இல்லையா, அது எப்படிப்பட்ட அந்த அந்த லைட்டுக்காக பிரகாசத்துக்காக சொல்றார், திவி சூரிய சஹசிரஸ்ய பவே யுகபத் உச்சிதா எதிபா சதுஷீசா சாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹன்னு பன்னெண்டாவது பத்தியத்துல, ஒரு கால் ஆயிரம் சூரியன் ஒரே சமயத்துல உதிக்க வேண்டுமே ஆனால்னா ஆயிரம் சூரியன் உதிக்காது, உத்ரேஷை உதிச்சதுன்னா ஒரு சூரியன் உதிச்சா நம்மளை தாங்க முடியல, ஆயிரம் சூரியன் அது சில சில சூரியன் உதிக்க வேணாம்னு தோன்றது இப்போ. அது மாதிரி ஆயிரம் சூரியன் உதிக்க போறது இல்ல, அப்படி உதிச்சதுன்னா யுகபத்து ஒரே சமயத்துல இருந்தா அந்த அந்த வெளிச்சம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் பகவானுடையது, அந்த காந்தி அந்த தேஜஸானது. தேஜசா அபரிமித தர்சனார்த்தம் இடம். அந்த தேஜஸ்தானது அபரிமித்தம் சொல்றதுக்காக வந்ததே ஒழிய உடனே யாரும் அந்த இதுல இறங்க வேண்டாம். ஆயிரத்துல உதிக்குமா உதிக்காதான்றதெல்லாம் இல்ல, ஒரு உத்பிரேட்சம். அக்ஷய தேஜஸ்வரூபம் வித்தியாசா, அக்ஷயம்னா அந்த தேஜஸ்வரூபத்துக்கு எந்த விதமான ஒரு குறைவே கிடையாது, அப்படிப்பட்ட ரூபம். தத்ரேகஸ்தம் ஜெகத்கிருஷ்ணம் பிரதிபத்தம் அநேகதா அபஷ்ய தேவதேவத்த சரீரே பாண்டவஸ்ததான்னு இல்ல சஞ்சயன் சொல்லியிருந்திருக்கான். அதெல்லாம் சஞ்சயனும் கொடுத்து வச்சிருந்தான், அவனுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கிடைச்சது அவனுக்கும் அதெல்லாம். அப்ப சொல்றான் பாண்டவ ததா அபஷ்யத்து, பாண்டவன் அதெல்லாம் அர்ஜுனன் போய் பார்த்தான். யாருக்கு? தேவதேவசிய தேவாதிராஜன் தேவநாதன் அவனுடைய சரீரத்துல அத்த ஏகஸ்தம் ஜெகத்கிருஷ்ணம், அவனுடைய சரீரத்துல எங்கேயோ ஒரு மூளையில ஒரு அந்த இதானது மூளையில இது ஒட்டின்னு இருக்கு, ஜெகத்தானது ஒட்டின்னு இருக்கு இல்லையா. பிரதிபக்தம் அநேகதான்னு பலவாறாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஜெகத்தை பார்த்தான். தத்ர தத்ரனா அனந்தாயாம் அதிஸ்தாரே அனந்த பாகூதர பக்த நேத்திரே அபரிமித தேஜஸ்கே அபரிமித திவ்யாயுத திவ்யாயுதோ பேந்தேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்றார். எங்கன்னு சொன்னா தத்ரனா அங்கு அர்த்தம், எங்கன்னு கேட்டா அவனோட சரீரத்திலேயே அனந்தாயாம் அதிஸ்தாரே அனந்தாயாம விஸ்தாரே அனந்த பாகூதர பக்த நேத்திரே அப்படி எல்லாம் அன்லிமிட்டடா இருக்கக்கூடிய விஸ்தரமா இருக்கக்கூடிய ஏகப்பட்ட தோல் தோள்பட்ட இருக்கு, ஏகப்பட்ட வயிறு கண்ணு வாய் எல்லாம் இருக்கு. அந்த போட்டோலாம் கூட போடுற பாருங்க, எல்லாம் ஒரு விஸ்வத்தோமுகம் அந்த இது இருக்கு இல்லையா. இப்ப புருஷ சுத்தமானது சொல்றது சகசகீர்ஷா புருஷன் சொல்றது இல்லைன்னா அது அப்படியே இங்க ட்ரமாட்டிக்கா அதை அதை போட்டிருக்க. ஆயிரம் தலைன்னா ஆயிரம்னா ஆயிரம் இல்லை, நிறைய அர்த்தம் வந்துட்டு இல்லை, ரெப்ரஸன்டேஷன் தான். அபரிமித தேஜஸ்கே எல்லையில்லாத தேஜஸை உடைய அபரிமித திவ்யாயுதோ பேசே எல்லையில்லாத ஆயுதங்கள்லாம் கொண்ட சுவோச்சித அபரிமித திவ்ய பூஷனே அதற்கு ஏற்றாப்போல் இருக்கக்கூடிய அபரிமிதமான பூஷணங்கள் திவ்ய மால்யாம் பரதரே, திவ்யமான மால்யம் என்ன அம்பரம் என்ன போட்டுருக்கார், திவ்ய கந்தானுலேப்பனே அனந்த ஆச்சரியமையே தேவதேவசிய திவ்யே சரீரே, இப்படிப்பட்ட அவனுடைய தேவாதிராஜனுடைய திவ்யமான சரீரத்துல அநேகதா பிரதிபக்தம், அநேகதா தான் அந்த கால் துணைக்கால் வேணா அந்த இடத்துல அநேகாதான்றது பிறகு அநேகதா மேனிஃபோல்டா இருக்கக்கூடிய பிரதிபக்தம் தான் பிரிஞ்சிருக்கக்கூடிய எப்படிப்பட்டது தம்மாதி விவித விசித்திர தேவ திரியங் மனுஷ்ய தாவராதி போக்திருவர்க்க அங்க இருக்கின்ற ஐபன் அங்க பிரம்மா முதல் விவிதமாக விசித்திரமாக இருக்கக்கூடிய தேவர்கள் என்ன மனுஷர்கள் என்ன திரியக் என்ன ஸ்தாவரம் என்ன இவைகள் என்னது போக்திரு வர்க்கங்கள். போக்திரு வர்க்கங்கள்னா என்ஜாய்ஸ் அர்த்தம், எல்லாம் என்ஜாய் பண்றது. எதை என்ஜாய் பண்றது? அவ அதில் கர்ம பண்ண அனுபவிச்சுரு இல்லையா. அப்ப போக்கியமா இருக்கிறது என்னது? பிருத்திவியந்தரிக்ஷ்வர்க பாதாள அசல விதல சுதலாதி போகஸ்தான. இப்ப இதெல்லாம் போகஸ்தானங்கள். எது? பிருத்திவி அந்தரிக்ஷம் ஸ்வர்க பாதாள இதுல லோகங்கள் இருக்கும்னா அத்தல சுத்தல அந்த பாத்தாங்கள போக அதெல்லாம் போகஸ்தானமா இருக்கு. அப்புறம் போக்ய போகோபகரண பேத பின்னம் பிரகிருதி புருஷாத்மகம் கிருஷ்ணம் ஜெகத்து. சோ போக்யமாவும் போகத்துக்கு உபகரணமாவும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி மண்டலம் இருக்கு இல்லையா. இப்ப பிரகிருதி பாருங்க, நம்ம சரீரமும் பிரகிருதி தான், நம்ம சாப்பிட்றதும் பிரகிருதி தான். அப்ப நம்ம அதுல அனுபவம் ஏற்படுறதுக்கும் போக்கியமாவும் இருக்கு, இந்த ஆத்மா ஒரு இடத்துல இருக்கா இல்லையா, போகஸ்தானமாவும் இருந்துருக்கு. அப்ப இருக்கிறதுக்கும் இருக்கு, அதுவே போக்கியமாவும் ஆறுது. அப்படிப்பட்ட ஜெகத்து கிருஷ்ணன் ஜெகத்து அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்தத்தேன்னு பார்த்தோம் பத்தாம் அத்தியாயத்துல பார்த்தோம். அந்ததே கதயிஷ்யாமி விபூதி ஆத்மா சுபாகான்னு அதையும் பார்த்தோம். அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசேஷித ஆதித்யானம் அகம் விஷ்ணு இத்தியாதினா ததஸ்தி விநாயத்து சியானு மயாபூதம் சிதராசரம்னு இவ்வளவு பத்தாவது அத்தியாயத்துல சொன்னதெல்லாம் இப்ப பார்க்கணும். என்னை விட்டு நான் இல்லாத வஸ்து கிடையாது அப்படின்னு அனைத்தையும் என்ன எல்லாம் கிட்ட தான் வருதுன்றத விஷ்டபியம் அகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சன சிதோ ஜகத்துன்னு அந்த கடைசி ஸ்லோகத்துல சொன்னார். இத்தியந்தேன 42 பார்த்தீங்கன்னா கடைசி பத்தியம் பத்தாவது அத்தியாயத்துல அது வரைக்கும் இத்தியந்தேன உதிதம் இதெல்லாம் தோன்றியவைகள் ஏகஸ்தம் ஏக தேசஸ்தம் பாண்டவ பகவத்பிரசாதலத்தை தர்சன அனுகுண திவ்ய சக்ஷு அபஷ்யது. பாண்டவன் அர்ஜுனன் பார்த்தான், எப்படி பார்த்தான், பகவன் பகவான பிரசாதத்தினால கிடைச்ச அந்த தர்சனத்துக்கு அனுகுணமா இருக்கக்கூடிய திவ்ய சக்ஷு உடைய அந்த பார்த்தனானவன் பார்த்தான்னு கடைசியில முடிச்சுக்கிறார். ததஸ்த விஸ்மயாவிஷ்ட கிருஷ்ணரோமா தனஞ்சய பிரணம்ய சிரசா தெய்வம் கிருதாஞ்சலி அபாஷத ததஹ. பார்த்துட்டே இருக்கான். அதற்கு பிறகு விஸ்மயா விஷ்டகன ஒரே ஆச்சரியம். எவ்வளவு ஆச்சரியம்னா வாய பசங்களுக்கு பசங்களா அது எதிர்பார்க்காதப்ப ஏதாவது விஷயத்துக்கு ரொம்ப கொஞ்சம் வச்சுக்கோ அப்படியே அதுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல, எதுவும் சொல்லாதுகள். அப்படியே பிரமிச்சு பேசுற மாதிரி விஸ்மயா விஷ்டக கிருஷ்ணரோமா ஹாரிபிரேஷன் ஆயிடுச்சு. மயிர்கூச்ச வேண்டியது எல்லாம் அப்படிப்பட்ட தனஞ்சயன் பிரணம்ய சிரசா தலையால் வணங்கறான், விழுந்து வணங்கறான். தேவம் கிருதாஞ்சலிஹி அபாஷத, அப்படியே அஞ்சலி கைய கூப்பிட்டு பெருமாள்கிட்ட சொல்றான். ததஹா தனஞ்சய மகாச்சரியஸ்ய கிருஷ்ணஸ்ய ஜகதஹ ஸ்வதேஹ ஏகதேசேன ஆசிரயபூதம் கிருஷ்ணஸ்ய பிரவர்த்தகிதாரம் ச. அந்த ஆசிரியத்துக்கு காரணங்கள் சொல்லிக்கிறார். மொத்த ஜகத்தும் ஒரே இடத்துல இருந்துட்டு அதுக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய அப்படி பிரவர்த்திய பிரவர்த்தாவா இருக்கக்கூடிய ஆச்சரியத்தன அனந்த ஞானாதி கல்யாண குணகணம் தேவம் திருஷ்வா. ஆச்சரியதமமா இருக்கக்கூடிய அனந்தன இன்ஃபினிட்டா கூடிய ஞான குணங்கள்லாம் இருக்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு விஸ்மயாவிஷ்டா அஷ்டரோமா சிரசா தண்டவது பிரணம்யன்னு போட்டுட்டார். அப்படியே வந்து சேவிக்கிறான் அர்ஜுனன். வேற பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கிருதாஞ்சலி அபாஷத, அப்படியே அஞ்சலி பண்ணிட்டு சொல்றான். என்ன சொல்றான் அர்ஜுன உவாச்ச, பஷ்யாமி தேவான் ஸ்தப தேவதேஹே சர்வான் ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மானமீஷம் கமலாசனஸ்த கமலாசனஸ்தம் ரிஷீம்ச சர்வான் உலகான் சதீப்தான். பிரம்மாணம் பண்ணதுல பிரம்மணம் இருக்கு, அது மாத்திங்க பிரம்மாணம் ஈஷம் 15வது 3வது பத்துல பிரம்மாணம் ஈஷம். அர்ஜுன சொல்றா பஷ்ய, இந்த புக்ல பிரம்மணம்னு இருக்கு பிரம்மாணம். அர்ஜுனன் சொல்றா பஷ்யாமி பார்க்கிறேன், தேவான் தவ தேவ தேகே தேவர்கள் எல்லாம் உன்னை தேகத்துல பார்க்கிறேன். சர்வான் ததா பூத விசேஷன்கான் இந்த பூத ராசிகள்லாம் பார்க்கிறேன். பிரம்மானம்னா பிரம்மாவை, ஈஷன்னா சிவனை, கமலாசனஸ்தம் சிவன் எங்க இருக்கான்னு கேட்டா பிரம்மாவுக்கு உள்ள ஊஞ்சின்னு இருக்காங்க. ஏன்னா லோகம் எப்படி நம்ம விசுவலைஸ் பண்ணிக்கணும், பிரம்மாதான் முதல் சிருஷ்டி, அப்ப அவருக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்குன்னு வச்சு எல்லாம் இப்படி இல்லை இப்படி போகும், எல்லாம் ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு இருந்துருக்கு. அப்படிப்பட்ட சிவனை பார்க்கிறேன், ரிஷிகள் எல்லாம் பார்க்கிறேன். இல்ல உரகம், உரகம்னா அந்த பாம்பு இத்தியாதிகள்லாம் எல்லாம் ஜெகஜோதியா ஷைனிங்கா இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கிறேன்னு அவன் சாதிக்கிறான். தேவ தவ தேகே பகவானே உன்னுடைய தேகத்துல சர்வான் தேவான் பஷ்யாமி, சிருஷ்டியில ஒண்ணு பாக்கி இல்லை. அதுக்காக தான் அவளுக்கு சொல்றான், எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு இண்டிகேஷன் தான். அந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் தேவர்கள், இந்த பக்கம் பாம்புன்னு சொன்னா ஒரு பிலீஃப் இருக்கு இல்லையா, பாட்டா லோகத்துல பாம்புகள் தான் லோயஸ்ட் கிரியேச்சர்ஸ்னு வரதுனால ரெண்டுத்தையும் கவர் பண்றான் அப்படின்னு. ததா சர்வான் பிராணி விசேஷானாம் சங்கான், இதோட இருக்கக்கூடிய அனைத்து மிச்சம் என்னென்ன பிராணிகள்லாம் இருக்கோ அதோட கூட்டம் கூட்டமா அதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ததா பிரம்மாணம், பிரம்மாணம் யாரு சத்துர்முகம், சத்துர்முகனை பார்க்கிறேன். அண்டாதிபதி, மொத்த பிரபஞ்சமும் அண்டம் இருந்துன்னா அதுக்கு அண்டாதிபதி அவன் இருந்துட்டு இருக்கான். ததா ஈஷம் கமலாசனஸ்தம் கமலாசனே பிரம்மணி ஸ்திதம். அப்ப பிரம்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய சிவன், என்ன தாத்பரியம் கேட்டா பிரம்மாவுக்கு அடங்கின சிவன் அர்த்தம். அதான் ஆழ்வார்கள் சொல்லிச்சு நாராயணன் நான்முகனை படைத்தான்னு சொல்லிச்சு, நான்முகனும் தான்முகனும் சங்கரனை தான் படைத்தான், ஒவ்வொருத்தரும் அவர்களுக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஈஷனை பார்க்கேன். ததா தேவரிஷி பிரமுகான் சர்வான் ரிஷி, நாரதர் முதலிய அனைத்து ரிஷிகளையும் பார்க்கிறேன். உரகாஞ்சன் வாசுகி தக்ஷகாதீன் தீப்தான், வாசுகி தக்ஷகன் ஆகிய அந்த உரகங்களையும் பாம்புகளையும் பார்க்கிறேன். தீப்தன்னா தீப்தா, தீப்தான் சொன்னா பிரகாசமா இருக்கிறது. திவ்யான் இருக்க ரெண்டு பதம் போட்டுக்கால பிராக்கெட்ல ரெண்டு பதமே வரும், தீப்தான் திவ்யான் ரெண்டுமே சேரும். அநேக பாஹூதர மக்ரநேத்ரம் பஷ்யாமி த்வாம் சர்வதோனந்த ரூபம் நாந்தம் சின மத்யம் ந புனஸ்தபாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப. அப்படின்றா அநேக பாஹூதர வக்ரநேத்ரம், அநேகம்னா நிறைய பாகுன இந்த தோள்பட்ட, உதரம் என்ன வக்ரம் என்ன நேத்திரம் என்ன, வயிறு முகம் கண்ணு அல்லது வாய், பஷ்யாமி சர்வத்தோ அனந்த ரூபம், அனந்த ரூபத்தை எல்லா இடத்துலயும் பார்க்கிறேன். ந அந்தம் ந மத்தியம் ந புனஸ்தவாதியம், உனக்கு ஆதி இல்ல, அந்தம் இல்ல, மத்தியம் இல்ல. குறிப்பிட்ட ஃபார்ம் பார்த்தா தான் இது ஆதி இது சொல்ல முடியும். அதனால எதுவுமே இல்லைன்ட்டான். பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப அநேக பாகூதர பக்தர் நேத்திரம் அனந்த ரூபம் துவாம் சர்வதா பஷ்யாமி, எல்லாருமே இதா இருக்க. எங்கப்பா உன்னுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த முகம் என்ன, வாய் என்ன, கண் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கு. விஸ்வேஸ்வர விஸ்வசிய நியந்த விஸ்வரூப விஸ்வசரீர, அப்படின்னா விஸ்வரூபம் சொன்னா விஸ்வத்தையே சரீரமாக உடையவனே. எதா துவம் அனந்த, ஏன்னா நீதா அனந்தம்னா இன்ஃபைனைட் முடிவில்லை. அத்த தவ ந அந்தம் ந மத்தியம் ந புனக தவ ஆதிஞ்ச பஷ்யாமி, விஸ்வத்தையே சரீரமா இருக்கிறதுனால அதனால உனக்கு ஆதி இல்ல, அந்தம் இல்ல, மத்தியமும் இல்லைன்னு சொல்றான். பதினெட்டு வரைக்கும் பார்க்கலாம், பத்தொன்பது பெருசா இருக்காது, அடுத்த கிளாஸ் இல்லாமல்லாம் இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டு பார்த்துடலாம். கிரீட்டினம் கதினம் சக்கரணம் தேஜோராசியம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமித்வாம் துர்நிரீக்ஷம் சமந்தாத் தீப்தானலார்க்க த்யுதிம் அப்ரமேயம். பதினேழாம் வரைக்கும் கிரீட்டினம், கிரீட்டம்னு சொன்னா அந்த கிரீடம், கிரீட்டினம்னா கிரீடத்தை போட்டுக் கொண்டிருப்பவன், அணிந்து கொண்டிருப்பவன். கதினம்னா கதையை உடையவன், சக்கரன்னா சக்கரத்தை உடையவன். நீ யாரு? தேஜோராசியம், தேஜராசியில் தேஜத்தோட ஒரு குவியல் அப்படியிருந்துருக்கா. சர்வதா தீப்தமந்தம், எல்லா ராசிகளிலிருந்தும் பிரகாசமா இருந்திருக்கக்கூடியவன். பஷ்யாமித்வா, உன்னை பார்க்கிறேன். துர்நிரீட்சியம், துர்நிரீட்சம்னா பார்க்கறதே கஷ்டம். நம்ம சூரியனே பார்க்கறது கண்ணால பார்த்துட்டு வேற எங்கேயா பார்த்தா பிளைண்ட் ஆயிடும், அப்படி எல்லாம் இருட்டா தெரியுது. அப்படிப்பட்ட துர்நிரீட்சியம் சமந்தாத்துன்னு சொன்னா ஃப்ரம் ஆல் சைட்ஸ் தீப்த அனல அர்க்க திதி மப்பமேயம், எல்லாம் ஒன்னா எரியுது. நெருப்பு ஒரு பக்கம், இந்த பக்கம் திரும்பலான சூரியன் இந்த பக்கம் இருக்கு, திரும்ப நெருப்பு இருக்கு, எல்லாம் எல்லா பத்தி எரியுது. அப்படி அந்த அளவுக்கு ஒரு ஒரு காந்தி தீப்தி, அப்ரமேயம்னா அளக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது. தேஜோ ராசியம் சர்வதோ தீப்திமந்தம் சமந்தாது துர்நிரீட்சம் தீப்தாளாக்கு திதிம் அப்ரமேயம் துவாம் கிரீட்டனம் கதினம் சக்கரம் பஷ்யாமின்னு ஈஸியா புரியுறதுனால வந்து அன்மயத்தை கொடுத்துட்டு அப்படியே அன்மயம் இது. இந்த ஸ்லோகத்துக்கு அவர் கொடுத்துருக்கிறது அன்மயம். பஷ்யாமி கிம் பஷ்யாமி, எனக்கு கம் பஷ்யாமின்னு கேட்டா சக்கரனம் பஷ்யாமி, அப்புறம் கதினம் பஷ்யாமி, கிரீட்டனம் பஷ்யாமின்னு ஒவ்வொன்றா அன்மயம் பண்ணி கொண்டிருந்தான். சம்ஸ்கிருதம் படிச்சா இப்ப சொல்ற விஷயம் ஈஸியா புரியும். ஸ்லோகத்துக்கு அன்மயம் இது, உரைநடைப்படுத்தல் பேர் இருக்கு அன்மயம் பண்றதுன்னா, அப்படியே உரைநடை எழுதிட்டு இருந்தது. ஏன்னா மிச்சம்லாம் கிளியரா இருக்கு. துவக்ஷரம் பரமம் வேதிதவியம் துவஸ்த விஸ்வஸ்ய பரம் நிதானம் துவமவிய சாஸ்வதம் சாஸ்வத தர்ம கோப்தா சனாதனஸ்வம் புருஷோ மதோமேன்னு பதினெட்டாவது பத்தியத்துல துவம் அக்ஷரம் பரமம் வேதிதவியம், நீதான் அக்ஷரம்னு சொன்னா மாற்றத்தை எல்லாத்தையும் சொல்ல போற அர்த்தம் சொல்ல போற. அக்ஷரம்னா இம்யூட்டபிள் இம்பெரிஷபிள் அழியாத ஒரு தன்மை. பரமம் வேதிதவியம், ஏன்னா பிரம்ம ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்க போறது. அதனால தெரிஞ்சுக்க வேண்டியதுலேயே என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அந்த வாட் இஸ் த பெஸ்ட் திங் டு பி நோன், அது பிரம்மா பிரம்மஞானம் தான். துவம் அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம், நிதான காரணம், நிதான அந்த இதுக்கு காரணமா இருக்க. துவம் அக்யா, இருந்தாலும் காரணமா இருந்தாலும் உனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா சில சமயம் லோகத்தில் நம்ம பார்க்கச்சே காரண காரியம் வச்சுக்கோங்கோ, காரணம் சிதஞ்சுதான் காரியமானது உண்டாது, அல்லது காரணத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும். காரணத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாம காரியம் உண்டாகாது. ஆனா இப்ப பிரம்மமானது ஜெகத்துக்கு காரணமாகும்னு சொன்னா, ஆனா அதுக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சாஸ்வத தர்ம கோப்தா, சாஸ்வதமா இருக்கிற தர்மத்தை காப்பவன் நீ. சனாதனஹா, சனாதனஹானா எப்பயும் இருக்கிறது, அதான் அந்த தர்மத்துக்கு சனாதன தர்மம்னு பெயர். இந்து மதத்துக்கு சனாதன தர்மம்னு சொன்னா எப்பயும் இருக்கக்கூடிய தர்மமானது. துவம் புருஷா அதோமே, சனாதனமா இருக்கக்கூடிய புருஷன் நீதான் அப்படின்னு எனக்கு தோன்றதுன்னு சொல்றான். உபனிஷத்து வித்யே வேதிதவியே, உபனிஷத் சொல்றது ரெண்டு வித்யைகள் அறியப்பட வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இத்தியாதிசு வேதிதவியதையா நிர்திஷ்டம் பரமம் அக்ஷரம் துவமேவ, அதுல சொல்லப்பட்ட அதுல வசத்தியான வித்யை இருக்கே அது நீதான், உன்னதான் தெரிஞ்சுக்கணும். அஸ்ய விஸ்வசிய பரம் நிதானம் விஸ்வசிய அஸ்ய பரம ஆதார பூதா துமேவ, இந்த விஸ்வத்துக்கு நிதானம் சொன்னா அதுல சப்ஸ்டேட்டம் அல்லது ஒரு பேஸா இருக்கக்கூடியது நீதான். துவம் அவ்யயா வியரகிதா, அப்படி இருந்தாலும் உனக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. யத் ஸ்வரூபா யத் குணஹ யத் விபவஸ்ச ஸ்வம் தேனையே ரூபேண சர்வதா அவதிஷ்டதே. என்ன உனக்கு சுரூபமோ குணமோ விபவமோ நீ அப்படியே இருக்க, மாற்றம் கிடையாது உனக்கு. நடத்தம் ஆதியன் ஜோதிருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தேன் சொல்லணும்னு அழுதார். சாது சனத்தை நினையும் கஞ்சனை சாதிப்பதற்குன்னு சொல்லச்சு. அது ஒரு இடம். இன்னொரு இடத்துல கேடில் மனித பிறவில் தோன்றி அந்த இடத்துல ஆழ்வார் தான் சொல்றார். பெருமாளுக்கு எந்த விதமான ஒரு இதுவே கிடையாது, கிடையாது, அப்படியே இருக்கான் அஜகத்து. அவனுடைய எல்லா எப்பயுமே அந்த அவனுடைய விபூதி அவனுடைய குணங்கள்லாம் அவனை விட்டு எப்பயுமே பிரியாமே இருக்குன்னு தாத்பரியம். அதுக்கு சாஸ்வத தர்ம கோபம் சொன்னா சாஸ்வதஸ்ய நித்தியஸ்ய வைதிகஸ தர்மஸ்ய ஏவம் ஆதிவிஹி அவதாரஹி துமேவ கோப்தா. என்ன பண்ணணும், அப்பப்போ அவதாரம் பண்ணி வேதத்தை காப்பாற்ற, வேதத்தை காப்பாற்றினால வைதிக தர்மத்தை நீ தான் காப்பாற்றிட்டு இருக்க. அதனாலேயே அது சனாதனமா இருந்துருக்கு. சனாதனக ஸ்வம் புருஷோ மதோமே, நீதான் சனாதனமா இருக்கக்கூடிய பரமபுருஷன் நீதான் அப்படின்னு என்னுடைய மத்தின்னு சொல்றா. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம்னு சைத்திரியாங்கிறதுல வாக்கியம் இருக்கு. பராப்பரம் புருஷம்னு முண்டகோபேஷன் இருக்கு. அப்படிப்பட்ட புருஷன் நீதான். ஏன்னா புருஷன் சொல்றதுக்கு பிரமாணம் காட்டு, உபனிஷ ஸ்ருதியிலேயே இருக்கு புருஷம்ன்ற பதம். அதனால இத்தியாதிஷு உதித சனாதன புருஷ ஸ்வமேவ இதிமே மத ஞாத. அப்படிப்பட்ட சனாதன புருஷன் ஆக்கக்கூடியது நீ தான் எனக்கு இப்போ நல்லா தெரியுது. எது கூட திலக்க ஸ்வம் ஏவம் பூத இதானின் சாட்சாத் மயா இத்தியர்த்த. எது கூட திலகமான இருந்தா கூட நீ உன்னை இவ்வாறாக எனக்கு காட்டினாய், நான் உன்னை சாட்சாத்தரித்தேன்னு இதுக்கு தாத்பரியமா இருக்கு. பத்தொன்பதுலேயே நம்ம அடுத்ததுல கேட்கலாம் பெருசா இருக்கிறீங்களா. சக்ஷசேன்றது கர்மணி பிரயோகம். எங்க பார்த்தோம் நம்ம சக்ஷசேன்றது கர்மணி பிரயோகத்துல சக்கு தாத்து இருக்கும். ஷக் நோத்தி வருது நம்ம. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, ஸ்வம் சக்யசே ஸ்வம் திரஷ்டும் ஸ்வம் சக்யசேன்னு சொன்னா யூ ஆர் பாசிபிள் அர்த்தம். ஆக்சுவலா அது சக்கியத்தை வரணும். அப்ப கூட சக்கியத்தேன்னு இருந்தா இட் இஸ் பாசிபிள். அதாவது அகம் சக்னோமி, அகம் சக்னோமின்னு சொன்னா ஐ ஆம் கேப்பபிள் அர்த்தம். மயா சக்கியத்தைன்னு சொன்னா இட் இஸ் பாசிபிள் ஃபார் மீ அர்த்தம். ஆமா, இது என்ன கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. அதாவது யூ ஆர் சீயிங் மீ, ஆர் யூ ஏபிள் டு சீ மீ அப்படின்னு கேட்குறோம். ஆர் யூ ஏபிள் டு சீ மீன்னு சம்ஸ்கிருதத்தை சொல்கிறதா இருந்தால் மாம் திரஷ்டும் சக்னோதீவா இல்லை சக்னோஜீவான்னு கேட்கலாம். அந்த பேசிவில் நான் பார்க்கும்படியாக இருக்கிறேனா அப்படின்னு மாறும். அப்போ அகம் சக்கியன் ஆகும் அந்த இடத்துல வரைச்சு. அப்போ துவம் சக்கியசேனா நீ இருக்கிறாயான்னு அது போகும். அதனால அந்த மாதிரி சக்கியசேன்றது ஆக்சுவலாக அது அர்த்தம் கேட்டால் அந்த இடத்துல சக்கியசேங்கிறதுல சக்கியசீன் சக்ஷசின்னு அர்த்தம். சக்ஷசின் வந்தா நீ யூ வில் பி ஏபிள் டு சீ அர்த்தம். அந்த இடத்துல எடுத்துக்கணும், அதை சக்கியசே எடுத்துக்கூடாது. எடுத்துட்டா அது எதாவது அர்த்தம் ஒட்டாதுன்றதுக்காக அவர் காண்பிக்கணும். அது இன்னும் கொஞ்சம் படிச்சாதான் சம்ஸ்கிருதம் படிச்சாதான் அபிஷேக பண்ண முடியும். ஆக மொத்தம் என்னன்னு கேட்டா சக்ஷசே ிாய கல்யாணகுணசாலே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுருவே நமஹ.